எப்பா கேட்டியா, ஆசையா இருக்குமா? அவ புறாவ சொன்னடா போறம்பு. டான டான டான நான் உன்னோடு குனு, சீனு சீனு சீனு நீ தொட்டடலா சீனு, மானு மானு மானு நான் உன்னோடு காஃபீனு, கானு கானு கானு நீ பார்த்தாலே நான் கானு, குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி, ரோஜா பூ தேங்கத்தால் ராஜானா சாஞ்சிட்ட மோ முன்னே எங்கெடுத்து நிக்காதடி, உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவை தான், தவிக்குதே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண்ணானந்தம், உருகுதே மயங்குதே தவிக்குதே தடுக்குதே பெண்ணானந்தம். Lawyer, husband, even your royal feet, man, I'm your daily shopping, it's guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, give me lifetime service warranty. Hey, mama, tinkle, come and mingle, namma kattila, naan thaa king. Modern mamma tha, aasa kundu tha, kanna kattu tha, give me ring. Na sokku randi, vikku randi, vikku randi, vikku randi. Ningu thane yen partner? Ongu kittu tha kudu. Tittikava, pattikava, மயங்குதே தவிக்குதே தடுக்குதே பெண்ணானந்தம், உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவை தான், தவிக்குதே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண்ணானந்தம். டான டான டானே நவுனோடு கோமீன், சீனு சீனு சீனு நீ தொட்டதெல்லாம் சீனு, மானு மானு மானு நவுனோடு கேஃபீன், கானு கானு கானு குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி, ரோஜா பூ தேகத்தால் ராஜானா சாஞ்சிட்ட மோ முன்னே எங்கெடுத்து நிக்காதடி. நல்லா இருக்கா? நானே தூச்சேன். தேங்க்ஸ். என்ன